శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి అసత్పరంపరాయే నమః. ఇవన్నారు తిన్న నేచి శ్లోకత్తిన ఎన్న పోత్వం కామం కామం పురుషో నిర్మివాన కామశబ్దత్తుకి ఎన్నర్థం సంకల్పించి సంకల్పించేని అర్థం చూడమా అలా ఆశపెట్టదా ఆశపెట్టదని అర్థం చూడమా அப்படின்னு கேட்டுட்டு ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டதுன்றது வராது. ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டு சிருஷ்டிக்கிறான் அப்படின்னாக்க ஜீவ விஷயம்ன்றான் பூர்வபக்ஷி. சங்கல்பிச்சு சங்கல்பிச்சுன்னு சொன்னாக்கா பரமாத்மா விஷயம்ன்றான் சித்தாந்தி. இப்போ ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டதுன்னு சொன்னாக்கா பூர்வபக்ஷ வித்தியா வராது. ஏன்னா சொப்ன பதார்த்தங்கள்ல நம்ம ஆசைப்படுறது நம்ம ஆசைப்படாதது எல்லாமே வருதே, அதனால அது விபரீதமா இருக்கும் அவனுடைய சித்தாந்தத்துல. ஆனா சித்தாந்தத்திலேயோ நம்ம சித்தாந்தம் எப்படி சங்கல்பிச்சு சங்கல்பிச்சுன்னா எம்பெருமான் நம்முடைய புண்ணியபாபு ரூப கர்மானுகுணமாக சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு அந்தந்த மனுஷன் எப்படி எப்படி தான் மட்டும் அனுபவிப்பாளோ அத்தமத்தனும் சிருஷ்டிக்கிறேர் அவன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம சித்தாந்தம் சரியாயிடும், நம்ம சித்தாந்தம் சரியாயிடும் சொன்னாரு. அதனால இங்க நம்ம சித்தாந்தம் முன்னிடணும்னு அவளுக்கு நிறைய விபரீதங்கள் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ட. இப்ப என்னன்னா அத்வைத கண்டனம் எவரையும் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாம் முடிஞ்சுப்படுத்து. இனி சுகோஷ்டி வேதாந்திகளுக்குள்ளேயே விரோதம், அதுலயும் தேசிகனுக்கு எம்பெருமானாருக்கு சுபபிரகாசிகாச்சா இருக்கு. வா மூணு பேருக்கும் அத்வைதிகளை வையறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வெய்யறான்னாக்கா சுச்சமா வைக்கிறார். பௌத்தன் இருக்கானே இந்த பௌத்தன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா வேதத்தையே ஒத்துக்கல, வேதத்தை ஒத்துக்காம இவன் குழந்தை வர்ற வேதத்தை ஒத்துக்காம ஒண்ணு கிடையவே கிடையாது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான் அத்வைதி வேதத்தை ஒத்துட்டான். வாயில வேதம் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அந்த மாதிரி வாயில வேதத்தை வச்சுருக்கான். ஆனால் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா பேசுறதெல்லாம் எல்லாம் சூன்யம் எல்லாம் பொய் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான்லாம் வச்சுட்டு விபரீதமெல்லாம் பேசுறான். இப்படி பேசக்கூடிய அத்வைதிகள் இங்க சொல்ற ஸ்ருதிமுக சுகதாக அப்படின்னு சுலகம் பண்ற சுவாமி ஸ்ருதிமுக சுகதாக வேதத்தை தன் வாயில வச்சுருக்கான் அதான் பேசுவான். உபனிஷத்தே சொல்றது வேதனையும் சொல்றதுன்னு சொல்லுவா, சொல்லிட்டு மித்தியன்றதுதான் கற்பிப்பாயிரா மித்தியதான் லோகத்தை எல்லாம் மித்திய எல்லாம் பொய்ன்னு சொல்லுவா. அவனால்தான் சொல்றான் நீ பிரம்மம் ஒண்ணு இருக்குன்ற ஒண்ணு இல்லாத பிரம்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீ சொல்ல போற. அந்த ஒண்ணு இல்லாத பிரம்மம் கூட வேண்டாமே நான் சொல்ல போறான், அவனுதான் வித்தியாசம். அதனால அத மாதிரி இவ கண்டனம் பண்றா. ஆக இந்த மாதிரி அவ பேசுறவளையும் அவ என்ன பண்ணாலும் பிரம்மசூத்திரங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இது இருக்குதா பொய் மிச்சா அசத்தியம் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தாலும் தேடி பார்த்தா அவளுக்கு கிடைக்கவே இல்லையாம், கிடைக்கவே இல்லை. அதனால பார்க்கச்ச ஒரே ஒரு பதம் இருக்கு இந்த சந்தியாதிகரணத்துல மாயா மாத்திரம் டு காஸ்மீன அனபிவ்யக்த ஸ்வரூபத்வா அப்படின்னு இருக்கு. அதுல நம் மாயா மாத்திரம் தூன்று கொஞ்சம் மாய சப்தத்துக்கு நித்தியான்னு அர்த்தம் சொல்லிட்டாவா, மாயானாக்க நித்யா பொய் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டா. இப்படி சொன்னாலும் இந்த மாதிரி அவ அதை கண்டுபிடிச்சதுதான் யாசருடைய திருவுள்ளம். அதனால இந்த சாஸ்திரமே பொய்யான பிரபஞ்சத்தையும் மெய்யான பிரம்மத்தையும் சொல்றது அப்படின்னு அவ சொன்ன. அத சுவாமி என்ன பண்றாருன்னா இங்க இந்த மாயா சப்தத்துக்கு சூத்திரத்தில் இருக்கக்கூடிய மாயா சப்தத்துக்கு பொய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டு பண்ணிக்கிறோம் அப்படியே உன் இஷ்டப்படி சொன்னாலும் இங்க அந்த அர்த்தமானது ஒத்து வருமா அன்வயிக்குமா அப்படின்னு கேட்டு முதல் ரெண்டு வரியினால இது ஒத்தே வராது அப்படின்னு முதல் ரெண்டு வரினால நீ மித்தியான்னு ஒத்துண்டா கூட இந்த இடத்துல அது வராது. இது ஒரு பட்சம், இது ஒரு பட்சம். அடுத்த அடுத்த ரெண்டு வரையினால இதே ஒரே ஸ்லோகத்துல இது மித்தியே சொல்லாது. மாயான்றது எதை சொல்லணும் அப்படின்னா பொய்ய சொல்லவே சொல்லாது, பொய்யான அர்த்தத்தை சொல்லாது அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த ஒரே ஸ்லோகத்தினால ரெண்டு பேர்த்து சொல்றது. என்ன சொல்ற அப்படின்னாக்க இவரு நீ என்ன சொன்ன, இந்த மாயான் இங்க இருக்கு, அது பொய் விஸ்வத்தை பிரபஞ்சத்தை மித்தியான்னு சொல்றது அப்படின்னு நீ சொன்னோ அதுவே சரியன்னு. ஏன் அப்படின்னா இந்த அதிகரணம் இருக்கே இதுக்கு என்ன பேரு நீங்களே சொல்றீங்க, சந்தியாதிகரணம். சந்தியை சுற்றிலாக ஆரம்பிச்சு சந்தியாதிகரணம் சொல்ற இந்த அதிகரணத்துல பிரபஞ்சமானது பொய்யானது அப்படின்னு இந்த அதிகரணத்துல சொல்லப்படலையே, இவர் சாதிக்கல. சூத்திரக்காரர் திருவுருளம் அது இல்லவே இல்லை. அதனால புனருத்தி வந்துடும். இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஜிக்யாசாதிகரணம் முதல்ல அதிகரணம் சாஸ்திரத்தை ஆரம்பிக்கச்ச ஜிக்யாசாதிகரணம் இருக்கு. அந்த ஜிக்யாசாதிகரணத்துலதான் இது சொல்லப்பட்டிருக்கு. அவ சித்தாந்த பிரகாரம் அவ அத்தியாச பாஷ்யமே ஒண்ணு இருக்கு. அதுலதான் இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யாலாம் சொல்லி பிரம்மமே பொய், அது பிரம்மனுடைய பிரம்மத்தினுடைய குணங்கள் அதெல்லாம் இல்லை, அத்விதீயமாக நிர்குணமாக இந்த பிரம்மம் ஒன்றி இருக்கு, இந்த பிரபஞ்சம் முழுக்க பொய்யா இருக்கு அப்படின்னா அவ அங்க சொல்லியிருக்கா. ஏற்கனவே சொல்லிட்டு அருள் அங்க அது சொல்லி அந்த தத்துவ ஞானம் இருக்கு பாருங்க, அதனாலேயே மோக்ஷம் வந்துடும். பிரம்மைகத்துவ ஞானாது மோக்ஷா அப்படின்னு அவ சொல்றா. பிரம்ம ஒண்டிதான் சத்தியம், நீதி எல்லாம் பொய் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஞானம் வந்துருக்குனாக்க இது மோட்சம் இவ்வளவு கிடைச்சிடும் அப்படின்னு அங்க வா சொல்ற. அதனால அந்த அதிகரணத்திலே சொல்லியாச்சு, அந்த அதிகரணத்தை சொன்ன விஷயத்த திரும்ப இந்த அதிகரணத்துல சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், புனருக்தியின் தோஷம் வந்து முன்னாடி சொன்னதையே இங்கேயும் சொல்ற சூத்திரக்காரர் அப்படின்னு பௌனருக்தியம் புனருக்திங்கிறது தோஷம் வந்துடும். அதனால இது ஒரு தோஷம். ரெண்டாவது என்னன்னாக்க இடம் பொருந்தமா இல்லை, இடம் பொருந்த மாட்டேன்றது. எனக்கு இந்த இடத்துல என்ன வந்தது அவளே ஒத்துட்டு இருக்கா. இந்த வைராகிய பாதத்துல ஜாகிரத அவஸ்தா மொத்தம் ஜீவன் முழிச்சுட்டு இருக்கான். முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு என்ன என்ன தோஷங்கள் இருக்குமோ அதெல்லாம் சொல்ல வந்தது வைராகிய பாதத்துல ஜாகிரத அவஸ்தைய மொத்தம். இப்ப என்ன அப்படின்னா சொப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கே இவனுடைய புண்ணியபாபான் குணமாக பெருமாள் அவனுண்டி அனுபவிக்கிற மாதிரி அந்தந்த காலத்தில் அனுபவிக்கிற மாதிரி சிருஷ்டிக்கிறார். இப்ப என்னாச்சு, அவனுக்கு புண்ணியபாபான் ரூபமா தான் வருது, அதனால கர்ம வசியத்தோன்னு அவனுக்கு ஒரு தோஷம். எம்பெருமானோ சுவாப்ன பதார்த்தத்தினுடைய சிரஷ்டா அப்படின்னு மகாத்மியம். இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் வேற வேற வளர்றது. அப்படி ஜாகிரத அவஸ்தை என்ன, சொப்னாவஸ்தை என்ன, அதனெல்லாம் ஜீவனுடைய தோஷங்கள் எல்லாம் சொல்லணும், எம்பெருமானுடைய ஞான குணங்களை சொல்லணும். அதுக்கோசரம் வந்திருக்கு. அந்த பாதத்துல போய் பிரபஞ்சத்தினுடைய நித்யாத்மமானது மாயா சப்தத்தினால ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா அது அசங்கதம், அசங்கதமாக எடுத்தது. அதனாலதான் சொப்ன வித்தியாத்வம் இங்க அதிகம் அர்த்தம். சொப்னத்தில் இருக்கிற பதார்த்தங்களோ அல்லது கனவோ அது பொய்யா அல்லது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டு விசாரணை பண்ணலையே. சொப்ன பதார்த்தங்களுடைய சட்டா யாரு, ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஜீவன் தான் துருபட்சம் பண்ண சித்தாந்தி ஜீவன் இல்லை எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சாக்கிற. அப்படி சொல்றதுனால இது வந்து இத மித்தியார்த்தத்தை சொல்றதுனால சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் மித்தியை, சொப்னம் எப்படி தான், பிரபஞ்சம் எப்படி பொய்யோ, அது மாதிரி சொப்னமும் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு வரல. இது அதிகரணம் அதுக்கோசரம் வரல. அதனால இந்த மாதிரி இந்த அபாஜிதமான இந்த பிரபஞ்சம் இருக்கு, அதுவே பொய்ன்னு சொன்னுக்கோங்களேன். அபாஜிதம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் பாதிக்கப்படாத பிரபஞ்சம். நான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன், நேத்தி நான் சங்கராந்தி பண்ணினோம், முந்தா நேத்தி நாம என்ன பண்ணோம், போகி பண்ணோம், இன்னைக்கு கணும். இப்போ சங்கராந்திக்கு பண்ணச்ச சக்கர பொங்கலும் பொங்கலும், முந்தா நேத்தி பண்ணச்ச மோகக்குழம்பு பகவக்குழம்பு கடவுள் வரேன், இன்னைக்கு பண்ணச்ச புளியோட தேவனம் பண்ணிவிட்டார். இப்ப பாருங்க இந்த மூணும் பாதிச்சோ. முந்தா நேத்தி நான் என்ன சாப்பிட்டேன், நேத்தி நான் என்ன சாப்பிட்டேன், இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன். நேத்தி நாங்க புருஷாருடைய கிருத்தியம், நாங்க ஆராதனம் பண்ணோம், தர்ப்பணம் பண்ணோம், அந்த கிரமம். முந்தா நேத்தி ரெண்டு பேருடைய கிருத்தியம், இன்னைக்கு ஸ்திரீகளுடைய கிருத்தியம், ஸ்திரீகள் பண்ண வேண்டியது இன்னைக்கு. கணுபடி இருக்கிறா, அவன் எல்லாம் கூட பிறந்தவா க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கோசரம் இவன் வந்து என்ன பண்றான்னா கணுபடி வைக்கிறா. இந்த கிரமத்துல தானே இருக்கிறது. அதனால இது இந்த மூணும் பாதிதமானியே எதுவுமே பாதிக்கப்படல, நிஜமா நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த அபாதிதமான பிரபஞ்சமே பாதிக்கப்படலையே. அப்படி அதுவே பொய்யின்னு நீ சொல்ற, அதுவே பொய்யின்னு சொல்லி சித்தி சொல்லுனாக்கா சுவாப்ன பதார்த்தமும் பொய்யின்னு சித்தி சொல்லுமே, தானாவே சித்திச்சிடுமே. ஏன்னா நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், முடிச்சுட்டு இருக்கச்சு. முடிச்சுட்டு இருக்கிற சமயத்தை நம்ம என்னென்ன காரியங்கள் பண்றோமோ அது அத்தனையும் பொய்யன்னு, அது உண்மையானது அப்படின்னு தான் பார்க்கணும். நீ அதையே பொய்ன்னு சொல்லிவிட்ட, அதனால பிரபஞ்சத்தையே நீ பொய்ன்னு சொன்னியானாக்கா ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறது. அப்போ சொப்னாவஸ்தையில் இருக்கிறது தானா பொய்ன்னு சித்திச்சுடுமே. ஜாகிரத முழிச்சுட்டு இருக்கிறதே பொய்யின்னாக்கா, இந்த சொப்னத்தில் இருக்கிறது தானா பொய்ன்னு சித்திச்சிடும். அதை வச்சுட்டுதான் வாழை சாதிக்கிறார். எப்படி சொப்ன பதார்த்தங்கள்லாம் பொய்யோ அந்த மாதிரிதான் பிரபஞ்சமும் பொய் அப்படின்னு அவன் சாதிக்கிறார் அத்வைதிகள். அப்படின்னு பண்றதுனால இந்த இது உங்க சித்தாந்தத்துல விபரீதமா தான் வரும், இது விபரீதமா தான் வரும். அது அதனால ஏற்கனவே சொன்னதை போய் திருப்பி நிரூபணம் பண்றதுன்னு தேவையில்லையே, அதுக்கு அர்த்தம். அதனாலேயே விரோதமா போயிடுறது. ஏற்கனவே சொன்னத இத திருப்பி விபரீதமாக சொல்றதுன்றது வியாகாசம், விரோதம். அது எப்படி அப்படின்னாக்க, ஒரு கிழிஞ்சில பார்த்துட்டு ஏற்கனவே சொன்ன பாருங்க, கிழிஞ்சில பாக்கிறோம், பார்த்துட்டு இது வந்து ரஜதம் வெள்ளின்னு நினச்சிக்கிறோம். அதே மாதிரிதான் சுவாப்னார்த்த திருஷ்டேரே, சுவாப்னார்த்த திருஷ்டிகள்லாம் இருக்கு, அது கூட அப்படிதான் நான் சொல்றேன். அதனால விரோதம் என்ன, அத பொருந்தாமை என்ன, விரோதம் என்ன, பொருந்தாமை என்ன, புனருக்தி என்ன, இந்த மூணு தோஷம் இருக்கு. இந்த மூணு தோஷமும் உங்க பட்சத்துல இருக்கிறதுனால இந்த இந்த மாயா சித்தமானது பிரபஞ்சத்தை அனைத்தையுமே பொய்யின்னு சொல்றதுன்னு சொல்லவே முடியாது. விரோதம் இருக்கு, பொருத்தமின்மை இருக்கு, அது மாதிரி புனருக்தி ஏற்கனவே சொன்னது திருப்பி சொல்றதுன்னு, இந்த மாதிரி மூணு தோஷம் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தினுடைய நித்யாசத்துவம் தான் இங்க மாயாசத்துவம் சொல்றது அப்படின்னு உன்னால சாதிக்கவே முடியாது. அதாவது நீ மாயான்ற சத்தமானது பொய்யத்தான் சொல்லும் அப்படின்னு நீ சொல்றத ஒத்துண்டா கூட சரி, அது விரோதத்துல வந்துடும், அது விரோதத்துல வந்துடுது. அதனால பூர்வார்த்தத்தினால இது சொல்லப்பட்டது, பூர்வார்த்தத்தினால இது சொல்லப்பட்டது. அதாவது பொய்யே ஒத்துண்டா கூட இந்த பிரபஞ்சம் இருக்குதே இத பொய்யேன்னு அங்கீகரிச்சா கூட இது வந்து இந்த இடத்துல பொருந்தாது, புனர்ச்சி தோஷம் வந்துடும், விரோதம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி படிச்சார். இது முதல் பாகத்து, இந்த ஸ்லோகத்துல முதல் பாகத்தோடைய அர்த்தம். இரண்டாவது பாகத்துல மாயாசத்தம் இருக்கே நீ பொய் பொய்யதான் சொல்லணும் எப்படி சொல்ல முடியும், மாயான்ற சப்தமானது பொய்யே சொல்றது அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும். அதுவே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, வசனங்கள்லாம் பாரு, மாயா அப்படின்னா நைகண்டுகள் இருக்கா பாருங்கோ, அதாவது அகராதிகள் டிக்ஷனரி எழுதுறா பாருங்கோ, அவ என்ன பண்றா தெரியுமோ, மாயா துவயனம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டா. மாயா அப்படிங்கிறது ஞானம், வயனம், சம்வித்து, வித்து, பிரகாசம், மாயை, இதெல்லாம் சமான அர்த்தம். ஞானத்தை சொல்லணும்னு சொல்லிட்டா அவ, ஞானத்தை தான் சொல்லும். அப்போ ஞான விசேடத்தை தான் இந்த மாயா ரசத்தம் சொல்றது. நம்ம சித்தாந்தத்திலே ஏற்கனவே சொல்றதும் பாருங்க, ஒரு குழந்தை அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், அம்மா குழந்தை கிட்ட இருந்தா அந்த ஞானத்துக்கு வாத்சல்யம் பேரு. அம்மா கிட்ட அந்த குழந்தை பிரீதியா பிடிச்சிருந்ததுனாக்க அதுக்கும் வாத்சல்யம், பிரீதி, அம்மா கிட்ட ஒரு படிப்பு அப்படின்னு அர்த்தம், அதுவும் ஞானம்தான். அதே ஒரு பர்த்தா ஒரு பாரியை கிட்ட அவன் பிரீதியா இருக்கான், அதுக்கு பேர் என்ன, காதல் சொல்றோம், ஒரு தாம்பத்தியம் சொல்றோம், அதுவும் ஒரு ஞானத்தினுடைய அவஸ்தை நிலை. அதே ஒரு குரு கிட்ட மொத்தம் என்ன பண்றான், பயபக்தியோட இருக்கான், அந்த பயபக்தின்றதும் ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம். இன்னொருத்தன் எம்பெருமான் கிட்ட ஒரு இதுவா இருக்கான், அதுக்கு பேரு உத்கிருஷ்டமான வஸ்துவோட நிரதிசயமான பிரீதி பக்தின்றோம். இதனால ஞானத்தினுடைய அவஸ்தைகள் தான். அப்ப மாயாங்கிறது கூட அந்த மாதிரி ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தை தான். அது எப்படின்னா, மாயைங்கிறது எதை சொல்லணும்னா ஆச்சரியமான விஷயத்தை சொல்லணும். ஒரு ஒருத்தருக்கா ஒரு காரியம் பண்றான், சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தது, பிறந்து நம்மள கைகால ஆட்டுறது, பார்க்கணும் குழந்தை கைகால ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் வாயில வரல போட்டுக்கும், அப்புறம் கவர்றது, அப்புறம் நீங்கிறது, எல்லாம் அஸ் யூஷுவல். அது எப்பொழுதும் எப்படி பண்ணுமோ அந்த குழந்தை அதை பண்ணிட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு இருக்கோம். இத வந்து நாம பெரிய விஷயமா சொல்ல மாட்டோம். அதே அஞ்சு மாசம் குழந்தை, நாலு மாசம் குழந்தை பேசிட்டு வச்சுக்கோங்க, அம்மா அப்படின்னு சொல்லிடுது, தாத்தா அப்படின்றது, அஞ்சு மாசம் நாலு மாசம் குழந்தையே சொல்லி தின்ன நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு, ரெண்டாயிரத்து ஒரு குழந்தை நம்ம நிறுத்து விளையாடிண்டே இருந்தது, என் பொண்ணு விளையாடிட்டு இருக்கு, பத்துண்டே விளையாடிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி தள்ள போட்டு, ஒரு குழந்தை தள்ள தூக்கி கள்ள தூக்கி தள்ள போட்டு என் பொண்ணு பேர்ல. இப்ப இதை பார்த்தா நமக்கு என்ன தோணும், குழந்தையா இது, ஒரு குழந்தை எப்படி கள்ள தூக்கி போடுறது, போதை கள்ள தூக்கி தள்ள போட்டு, எல்லா குழந்தைக்கும் தோணாது, அதாவது விளையாடும், தனக்கு கொடுக்கல பிடிச்சி இருக்கும் புறம்போ அழுவும் அவ்வளவு பண்ணணும். அவாடு பிரச்சனை விளையாண்டு இருக்கேன் பொண்ணு கள்ளத்தூக்கி போட்டுது, ஏன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? ஆனா அந்த சமயத்தில் நமக்கு எப்படி தோணும், அந்த குழந்தைய பார்த்தா ஒரு பயம் வரும், பயம் வரும். அதே அந்த குழந்தை சுட்டிலியா ரொம்ப சமத்தா பொறுப்பா இருந்ததுனாக்கா ஆச்சரியம் வரும். ஒரே குழந்தையினுடைய செயல்கள், அந்த செயல்களை பார்க்கிற சமயத்துல ஒரு சமயம் எப்படி வருது, இன்னொரு சமயம் எப்படி வருது, பயம் வரும், ஆச்சரியம் வரும், ஆனந்தம் வரும், சிரிப்பு வரும், பாவங்கள் மாறிண்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஞானத்தினுடைய அவஸ்தைகள் தான். அதனால மாயை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாயைங்கிற சப்தம் கூட ஒரு ஞானத்தினுடைய சிறப்பான ஒரு அவஸ்தை நிலை. ஞான விசேஷம்னா இது சொல்றது, அது மாயா சப்தத்தை. அங்க வாக்கியம் இந்திரோ மாயாவிகி புரரூப ஈயத்தே அப்படின்னு திருமாள், திருமாவளி இந்திரன் திருமாவளி நடத்தும், அவன் என்ன பண்றான், தன்னுடைய மாயைகள்னால புருவை புருன்னு பெருசு, மாயாவின்னா சங்கல்ப விசேஷம் அர்த்தம். பகவான் தன்னுடைய சேதமான சங்கல்பங்கள்னால நானா ரூபமாக அனுபவிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றக்கு, அது மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாயா சித்தம் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அந்த அந்த மாதிரி நிறைய பிரயோகங்கள், மாயாம் பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம், மாயைதான் பிரகிருதி, அதை உடையவன் எம்பெருமான். இப்போ மாயைன்னா பொய்னு அர்த்தம் பண்ணிட்டு சொல்லுங்களேன், அப்போ அது அதுதான் பிரகிருதி, அது பொய்யாச்சு. பொய்ய போய் அறிஞ்சுக்கணும் எப்படி சொல்ல முடியும்? பொய்யின்னு இல்லாதது தானே, இல்லாத போய் நம்ம எப்படி அறிஞ்சிக்க முடியும்? இருக்கிறது அறிஞ்சிக்கணும். தேவதத்தன் சோப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அது தேவதத்தன் சோப்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். தேவதத்தன் சோப்பே இல்லை அது தெரிஞ்சுக்கோ. தேவதத்தன் சோப்பு சோப்பு தண்ணி, அதாவது சோப்பா இருக்கிறதே இல்லையே, அந்த கலர் இல்லையே, வண்ணம் இல்லையே, எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? அது என்ன தெரிஞ்சுனாலும் தெரிஞ்சுக்க முடியும், இல்லாத ஒண்ணத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மாயாந்த பிரகிருதியின் வித்யாத் அப்படின்னு இருக்கு. மாயின்றது இது இருக்கு, பிரகிருதி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ. மாயினும் து மகேஸ்வரம், அந்த ஆச்சரியகரமான மாயை உடையவன், பிரகிருதியை உடையவன் எம்பெருமான். அதனால அவனுக்கு மாயி அப்படின்னு பேரு. இந்த பிரகிருதிக்கோ மாயைன்னு பேரு. இது பொய்யானது அர்த்தம் சொல்லுங்களேன், பொய்யான பிரகிருதி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை இல்லவே இல்லையே, இல்லாத ஒன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மயில் கும்பன் பார்த்து எடுத்துனுவா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். மயில் கும்ப பார்த்து எடுத்துனுவானாக்கா இல்லாத ஒன்றத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி நான் எடுத்துன்னு வர முடியும்? அது முடியவே முடியாதே. ஒரு சோகம் சொல்லுவார் சாஸ்திரக்காரன், சாஸ்திரக்காரர், அதாவது சொல்றப்போ மிருகதிருஷ்ணாம்பசி ஸ்நாதா கபுஷ்பகிருத சேகரா ஏஷ வந்தியாசுதோ யாதி சசுசிருங்க தனுந்தரா. அதாவது காணல் நேர், இங்கே இருந்து பார்த்தா வெயில் காலத்துல ரோட்ல ஜலம் இருக்க மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா ஜலம் இருக்காது. அந்த ஜலத்திரத்தை தான் அவன் நான் ஒருத்தன் சீதா மாட்டு ஆகாச புஷ்பம் யாருமே பார்த்து கிடையாது, ஆகாச தாமரை அவருக்கு தள்ள வச்சிருந்தானோ. அதன் பிறகு அவன் யாரு தெரியுமோ, அவனுக்கு என்ன ஆயுதம்னாக்கா முயலோட கொம்பு இருக்கு பாருங்கோ, அந்த முயலுடைய கொம்புனால பண்ணப்பட்ட தனுசம் அதை எடுத்துனானோ. அதை எடுத்துட்டு கிளம்பினா பரகனா, அவன் யாரோட பிள்ளை தெரியுமா? மலடியினுடைய பிள்ளை. எல்லா சம்பாவிதங்கள் ஏன்னா காணலே ஒண்ணு நம்ம பார்க்க முடியாது, தூரத்தை பார்ப்போம், கிட்ட போனா இருக்காது. அதுல தீர்த்தா மாதிரி இருக்கான், ஆகாசத்துல மலைச்ச புஷ்பம், அந்த மலர்ந்த புஷ்பத்தை ஒண்ணு கிடையவே கிடையாது, அதை எடுத்து தள்ள வச்சுக்கிறான்னு அதுவும் சொல்றது விபரீதம். சரி அதுதான் பார்த்தா இவனோ அந்த சசசிருங்கம் முசல் மயல் இருக்க ரேபிட் அதனுடைய கொம்பு, அதனால செய்யப்பட்ட தனுசு எடுத்துட்டான், அதுவும் இல்லாதது. கடைசியில் அவன் மறுபடியோட பிள்ளை. இந்த மாதிரி சொன்னாக்கா இல்லாத விஷயத்துல எப்படி அர்த்தம் வரும் சொல்லுங்கோ? அது வரவே வராதே, இல்லாத விஷயங்கள்ல அர்த்தமே வராதது. அதனால இந்த மாதிரி இன்னொரு வாக்கியங்கள்லாம் இருக்கு, விஷ்ணோர் விசித்திரா பிரபவந்தி மாயா அப்படின்னு இருக்கு. எம்பெருமான் இருக்கானே அவன் விஷ்ணுவனுடைய மாயைகள் விசித்திரங்கள் விசேஷமானது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து எத்தனை பண்ணா எம்பெருமான், ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம் தேவதையும் கொண்டாடுறார். அந்த ஆச்சரியத்துல இப்ப இறங்கினேன்னாக்கா இது முழுக்கப்படும், அதனால இது வேண்டாம், அது அது வேண்டாம், அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ ஆச்சரியம் இது, இந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான நிலைகள், அத விசித்திரமான மாயைகள், விஷ்ணோரி விசித்திரா விஷ்ணோ விசித்திரா பிரபவந்தி மாயா அப்படின்னு இருக்கு. பிராட்டியை பற்றி சொல்லச்ச தேவமாயே ஜனகசி குலே ஜனதா தேவமாயேவ நிர்மிதா ஜெகன் மாதா. பிராட்டி ரொம்ப அழகா இருக்கா, அவளும் சிருஷ்டிச்சுட்டார், அற்புதமான சிருஷ்டி, என்ன அழகா இருக்கா அவளை பார்த்தாக்கா. தேவ மாயேவ நிர்மிதா, தேவ மாயா வந்து பாஷ்யக்கார ஒரு இடத்துல பிரயாசம் பண்ற நம்மால ஸ்ரீபாஷ்யத்துல விஜயாசாரிகளிடத்துல அப்படியே அனாயாசமா அனாயாசமா இந்த மகாவராகம் இருக்கே சேதவராகம் வராக அவதாரத்துல பிரம்மா இல்ல, அனாயாசமா பூமிய தன்னுடைய கும்பால தூக்கிட்டாராம். அப்போ வர்ணிக்கிறார் தேவதைகள் எல்லாம் அந்த சமயத்துல மாயாசிற்பம் பிரயோகம் பண்றான். அப்படிப்பட்ட மாயை ஆச்சரியமான சேஷ்டி தனது அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அந்த சமயத்துல தவிஷா மாயா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. உன்னுடைய செயலருக்கு இது ஆச்சரியகரமானது, என்ன அனாயாசமா நீ தூக்குற? பூமி பிராட்டிய தன்னுடைய ரெண்டு கொம்பு, அதாவது சேதவராகம், அந்த சேதவராகமானது அழக அனாயாசமா தூக்கிடுத்து அவ்வளவு அழகா இருக்கு தூக்குறது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் பெருமாளை கொண்டாடுறாங்க. கொண்டாடுச்ச இந்த வராவதாரத்தை பத்தி உங்களுடைய மாயை உலகம் நல்லா இருக்குன்றார். இவன் மாயா சத்தம் பொய் அர்த்தத்தை சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? தவிஷா மாயான்னு சொல்லக்கூடாது. பெருமாளே உன்னுடைய பிராந்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய பொய்யான செயல் எப்படி இருக்கு அப்படின்னா இதை வந்து பண்ணிக்க முடியா ஆயிடும். அது எவ்வளவு பிரீதம், பிரகரண விரோதம் இல்லையா? பெருமாளுடைய ஆச்சரியமான சிருஷ்டியை சுரண்டுகிற மையத்துல இத போய் பொய்யின்னு ஒருத்தன் சொன்னாக்க அது எப்படி இருக்கும் அது? அதனால இங்க வந்து விஷ்ணு விசித்திராக பிரபவந்தி மாயா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரியாகவே இங்க இந்த ஸ்லோகம் இருக்கு, தெய்வி சேஷா குணமயி மம மாயா துரத்தையா அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டார். அதனால பெருமாளே சொல்லிட்டு இருக்காரு. அதனால என்னுடைய மாய இருக்க இந்த பிரகிருதி சத்ரகஸ்தமோமயமான மாயை, இது பிரகிருதியின் பேரு, அதுவும் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் என்னுடைய மாயை அப்படின்னு அது வந்து அந்த மாயை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, யாருமே அந்த மாயையை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. காரணம் அநேக சக்தி ரூபாணி தத்கரோதி ஜனேஸ்வர தேவதன்யம் மகிழ்ச்சியாக்கியா சேட்டாவந்தி ஸ்வலீலையா ஜெகதாம் உபகாராய நசாக்கர்ம நிமித்தஜா அப்படின்லாம் விஷ்ணுபுராணத்துல வருது. எம்பெருமானுடைய சக்திகள்லாம் அநேக ரூபமா இருக்குதே, அந்த அநேக ரூபமான சக்திக்கு முன்னாடி நம்மளால நிக்க முடியுமா? ஆனா லீலையா மகி முத்தர்தா, லீலையா மகி முத்தர்தா, லீலையினாலேயே இந்த பூமி எல்லாம் சுத்தி இருக்கிறவன், அப்படிப்பட்ட சக்தி எல்லாம் அவனுக்கு இருக்கு. அங்க வார்த்தை சொன்ன மாதிரி சக்தி விவிதைவ சூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச சுவாபாவிகி, அதாவது இயற்கையா அவனுக்கு நிறைய சக்திகள் இருக்கு எம்பெருமானுக்கு. அதுவும் விதிதெய்வ சுயதை, அதுவும் பர அத்கிருஷ்டமான சக்தி. அதெல்லாம் சொல்றது இங்க எல்லாம் லீலையினால பண்றான். இந்த லீலான என்ன அர்த்தம்? சங்கல்பம்னு அர்த்தம். அந்த சங்கல்பம் என்ன அர்த்தம்? ஒரு ஞான சேஷம். அந்த ஞான சேஷம் எது? அதுதான் மாயை, அதுதான் மாயை. அது நித்யாவாசி இல்லை, என்ன அது ஆசிரிய சிருஷ்டி வாட்சி, அல்லது அந்த சிருஷ்டிக்கு ஹேதுபூதமான சக்தியை சொல்றதுன்னு அர்த்தம். மாயாசத்தன்றது சிருஷ்டி வாட்சி, ஆச்சரியமான சிருஷ்டியை சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது அந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு சக்தி விசேஷம் அது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது அந்தந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய சங்கல்ப விசேஷம் தான் அது, எப்படின்னாலும் அர்த்தம் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுதான் அது தேவமாயை நிமித்தான்னா இருக்கு. எல்லாமே நீ பொய்ன்னு சொன்னேன்னாக்கா அது விரோதமா வந்துடும். தேனமாயா சகசிரம் தது சம்பரஸ்ய அசுகாமினா பாலஸ்ய ரக்ஷதா தேகம் ஏகைகசேன சூதிதம். மாயா சகசிரமா பெருமாள் அம்பு விடுற, பானப்பிரயோகம் பண்ணச்ச ஆயிரம் மாயைகள் இருக்கான், ஒவ்வொன்னத்தினாலையும் அவன் சூதிதம். சூதிதம் என்ன அர்த்தம்? நஷ்டமா போயிட்டான், எல்லாமே நாசியமா போயிடுச்சு, நாசத்தை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பொய்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் ஓங்கி ஒருத்த அடிச்சான், இன்னொருத்தனை சக்க வழி அவனுக்கு அழுகையே வருது. அந்த சமயத்துல இவன் அடித்ததும் பொய், நீ அடிபட்டதும் பொய், நீ அழகதும் பொய், நீ கஷ்டப்படுறதும் பொய்ன்னு வேணாம் சொன்னாக்கா இருக்கிற வெளியில அவன் பலியே பண்ணிடுவான், அவனை பலி போட்டுடுவான். ஏன்? அவன் அடிச்ச வழி, அடிச்சதுனால வந்த வழி அவனுக்குதான் தெரியும். அவங்க கிட்ட போய் மாயான்னு சொன்னா எப்படி இருக்கும் அது? அதனால இது பொய் இல்லையே. ஏன்னா இங்க அடிக்கிற பெருமாள், பெருமாளுடைய அடிக்கிற வேகத்துல இவன் வந்து நாசத்தை அடைகிறது, அது நாசத்தை அடைகிறது மாயாசகஸ்திரங்கள். ஆனா அவன் எதை பண்ணாலும் சரி, அது அத்தனையும் பெருமாளுடைய இது அடிச்சு போட்டு வருது. அந்த ஏகைக சேன சூரியம் நாசம்னா என்ன அர்த்தம்? சூரியம்னா நஷ்டம், நாசிதம் அர்த்தம், நசிக்கப்பட்டது, நாசம் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நாசம்னா என்ன அர்த்தம்? பரமார்த்தமா இருக்கக்கூடிய, உண்மையா இருக்கக்கூடிய துவம்சம். ஒரு பானை அடிச்சுருக்கான், திடீர்னு பானை கீழே விழுந்துட்டு உடஞ்சு போயிடுத்து. அதை பார்த்துட்டு நீ பானை அடிச்சுன்றதும் பொய், அது விழுந்ததும் பொய், உடஞ்சதும் பொய்ன்னு சொல்ல முடியாது. நேர பார்த்துட்டே ஏன்னா பானையா இருந்த பிறகு நான் என்ன பண்ணேன்? ஜலத்தை எடுத்துனேன், ஜலத்தை எடுத்துனேன். இப்ப என்னாச்சு? கீழே வந்து உடஞ்சு போயிடுச்சே, அதான் பொய்யாச்சே. ஜடம் இருக்குன்னு அர்த்தம், அப்ப ஜலத்தை எடுத்துன்னு வருவியா? முடியாது. அதனால நாசம்னாக்க பரமார்த்தமாகவும் துவம்சமா இருக்கக்கூடியது, அதுதான். அது இல்லாத போனாக்க பாத்தியத்துவே சொல்லணும், வெறும பாத்தியத்துவே சொல்லிட்டு போலாம். அவன் பொய்யா அஸ்திரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணா பெருமாள் அந்த பொய்யான இத அஸ்திரங்கள் எல்லாம் பொய்யின்னு நிரூபிச்சேன்னு சொல்லணும். அப்படி நிரூபிக்கலையே, அந்த மாதிரி நிரூபிக்காம பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அண்ணா இது பண்ணிட்ட, வளரே பண்ணிவிட்ட. பாதம் என்ன அர்த்தம்? இல்ல இல்ல ஒன்னும் இதுதானே, அவனே சொல்றாரு. ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பும் ஞானம் வந்துருச்சு, அந்த உபாதி வந்ததுனாக்க அதை நிஷேதம் பண்ணணும். நான் என் சத்தா ரஜி ரேஷா அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து இந்த பாம்புல, இந்த கயத்துல பாம்புன்ற ஞானமானது பாதிக்கப்படுறது. அதான் நீ சொல்ற, இப்ப அதுவே இங்க இல்லையே, அதுதானே சொல்லிருக்கோம். அது சொல்லல, சூதிதம். சூதிதம்னாக்க நாசிதம், அழிக்கப்பட்டது, நாசமடையப்பட்ட, நாசம் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம் வந்திருக்கு. ஆனால் உங்க விரோதமே சரியா போடுத்து, நீங்களே அது மாதிரி பண்ணிட்டீங்கோ. அதனால இது எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தத்தின் விரோதமாக போயிடுத்து. நாங்க அப்படி சொல்லலையே, எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அழகா முடிஞ்சிருச்சோம். நாங்கெல்லாம் எல்லாமே உண்மை, பொய் இல்லை, பொய்யானது இது சொல்லல அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால ஏத்துக்கணும், அதனை ஏத்துக்காம விரோதமா நீ பேசுறியே. அதனால இந்த நாசத்தை சொல்லக்கூடிய பதத்தை பராசர பகவான் சொல்றார் இதுல விஸ்வபுராணத்துல. பராசர பகவானே சொல்றாருனாக்க அதுல போய் தொடர்ந்து சொல்ல முடியுமா? பராசரன் பேர்பட்ட மகான், பெரிய வியாசருடைய தகப்பனார் இல்லையா, அவர் சொல்ற வாக்கியம் இது. அத்தனை இங்க தப்பே சொல்ல முடியாதே. அது மட்டுமா, நிறைய உதாரணம் சொல்ற இங்க. இப்ப வந்து மாயா மிருகா, அங்க வாக்கியம் இருக்கு மாயா மிருகோஹதா அப்படின்றோம். மாயா மிருகம் மாரீசன் வந்து மாயமானாக வந்தான், ஜொலிக்கிறது அற்புதமா ஜொலிச்சுன்னு வருது அந்த மான். அதை பார்த்தவொடனே பிராட்டி ஆசைப்பட்டுட்டா, பெருமாளோ என்னுடைய ஆசை நாயகியோ, ஏகபத்தினி வரதன் நான், இவனையே ஆசைப்பட்டுட்டானோ கொண்டு வர வேண்டியதான் என் பொறுப்புன்ற. ஆனால் இளைய பெருமாள் சொல்ற, இது வந்து மாரியத்தினுடைய இதுவா இருக்கும், போகாத, இதெல்லாம் ஆசைப்படாத அப்படிங்கிற கேட்கல பெருமாள். கடைசியில அந்த மாயா மிருகமானது ஹதஹா அப்படின்னு இருக்கு. மாயா மிருகம் தானே, மாயா மிருகம்னா பொய்யான மிருகம் தான் அர்த்தம். உன் புருஷத்துல பொய்யான மிருகம்னாக்க அது கொல்லப்பட்டதுன்னு ஏன் சொல்லணும்? பாதிதஹா அப்படின்னு தானே சொல்லணும். பொய்யானது பொய்யன்றது இல்லை, உண்மையை நான் கொண்டு வரணும். அது பொய்யான மான், உண்மையான மான் அல்ல அப்படின்னு தானே சொல்லிருக்கணும். அப்படி சொல்லலையே, மாயா மிருகமானது கொல்லப்பட்டது தானே இங்க இருக்கு. அதனால இந்த மாயாசத்து என்ன அர்த்தம், ஆச்சரியகரமான விஷயம். அது இன்னொன்னு இதுல வந்து இந்திரன் இதையும் சொல்ற சுவாமி குமார் வந்து நிறைய உதாரணம் காமிக்கிறார். இவன் என்ன பண்ணிட்டான், மேகநாதன் இருக்கான இந்திரஜித்து, இந்திரஜித்து நாகபாசத்தினால கட்டி போட்டுட்டான் பெருமாளையும் இளைய பெருமாளையும், ராமலட்சுமணால நாகபந்தத்தினால கட்டி போட்டுட்டான். அது கணக்க பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ராமா இது பொய்யான பாம்பு, உண்மையான பாம்பு அல்ல, அதனால நீ எழுந்திரு அப்படின்னு சொல்லணும். ஆனா கருடன் வர, கருடன் வந்த உடனே அலநடுக்கும் அவர்தான், பயங்கர சப்தம், யாருன்னு தெரியல, வானவர்கள் எல்லாம் பயப்படுறதான். அந்த வகையில் கருடன் வந்த உடனே அந்த பாம்பு எல்லாம் பிச்சை மூடி போயிடுது. இப்ப இது மாயையா தானே இருக்கிறது, அந்த மாயை மித்தியா இல்லையே, பொய்யாவே இல்லையாது. அதே மாதிரிதான் இன்னொன்னு ஒரு உதாரணம் காமிக்கிறார். மகான்கள் எல்லாம் தான் இதெல்லாம் சொல்லணும், குமார அவர்களையும் தான் சொல்ல முடியும். இது தேசியனுடைய திருவள்ள தெரிஞ்சு சாய்க்கிறார். அவர் இத வந்து ஏழு உபாயங்களா இருக்கும், ஒத்தனை வந்து வழிக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நாலு தான் சொல்றோம், சாம பேத தான தண்டம் அப்படின்றோம். சாமம் நல்ல வார்த்தைகள்னாலும் சொல்றது, அது முடியல பேதம் மித்திர பேதம் பண்ணி விட்டுருந்தோம், இல்ல புத்தியை கணக்கடிச்சிடணும், அல்லது தானம் பணத்தை கணத்து வாயில போட்டு பணத்தை அரிச்சு கொடுத்து எப்படியாவது பண்ணிடணும். கடைசியில தண்டம் நல்லா அடி உதவ மாதிரி அண்ணன் தண்டி உதவ மாட்டான், சாப்பிட்டு அது அடிச்சு போட்டுறது. இது நாலு தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேல மூணு இருக்கா நீதி சாஸ்திரா சொல்றாளாம், மாயா மாயான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இந்திரஜாலம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் உபேக்ஷான்னு ஒண்ணு இருக்கு. மாயை அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து மந்திரம் முதலான சக்தியெல்லாம் கொண்டு உண்மையான பாம்பெல்லாம் சிருஷ்டிக்கிறது. ஹரிச்சந்திரன் பிள்ளைய கொள்றதுக்கு விஸ்வாமித்திரன் சிருஷ்டிச்சார், அல்லது திருசங்க சொர்க்கத்துக்கோசனம் விஸ்வாமித்திர அற்புதமா திருசங்க சொர்க்கத்தையே சிருஷ்டிச்சுட்டார். இதெல்லாம் மந்திர விசேஷங்களை கொண்டுதான் அவர் அதை பண்ணினார். இதுக்கு பேர் மாயைன்னு பேரானிச்சார், இதுக்கு பேர் மாயைன்னு பேருது. அதே இந்த மந்திரஜாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, இது இந்திரஜாலம்ன்றது இந்த சக்தியை வச்சுட்டு அப்பரமார்த்தமான கஜ துரகங்கள் எல்லாம் பண்றது, அதெல்லாம் இந்திரஜால சுத்தத்துக்கு சொல்றதான். அதாவது சக்தியை வச்சுட்டு உண்மையான வஸ்துக்களை சிருஷ்டிக்கிறதுன்றது மாயை, அதே சக்தியை வச்சுட்டு பொய்யானதை சிருஷ்டிக்கிறது அபரமார்த்தமா. அபரமார்த்தமா ஏதோ யானை வந்துட்டு பார், ஏதாவது மேஜிக் பண்ற பாருங்க, அதை சொல்றது அது, அந்த மாதிரிலாம் வளர்த்தது. அது கூட உண்மைதான் நம்ம சித்தாந்தத்துல, அதுவும் பொய் கிடையாது. அந்த சமயத்துல நாம அனுபவிக்கிற மாதிரி பண்றோம், அவ்வளவுதான் அது. அதனால அதுவும் விரோதம் இல்லை அப்படின்றது அது. அதனால இதெல்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா, நிறைய புராணங்கள்ல இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எல்லாம் வந்திருக்கு. அதனால மாயைங்கிறது நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்க உபச்சாரம் சொல்லணும். உண்மையா மாயாங்கிறது ஆச்சரியகரமான அர்த்தத்தை சொல்றது. ஆனால் உபசித்தாந்த பிரகாரமாக இந்த இந்திரஜாலம் எல்லாம் பண்ணச்ச அதுல இந்த மாதிரி சொல்லணும், உபச்சாரம் பண்ணணும், கௌரவமா சொல்லணும். நீ அப்படி சொன்னா கூட சரி, இங்கெல்லாம் அதெல்லாம் வரவே வராது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா பிரயோக பிராச்சுரியம் எங்க இருக்கு தெரியுமா, சத்தியமான அஸ்திரங்கள், சத்தியமான உண்மையான அஸ்திரங்கள். இத மாதிரி விஷயங்கள்ல தான் வருது லோகத்துல பிரமாத அஸ்வரூபத்தை காமிச்சார். ஆச்சரியமான அஸ்வரூபம் பார்க்க பார்க்க பார்க்க ஆனந்தப்படுறா, இப்பேற்பட்ட ஆனந்தம் எல்லாரும் தெரிவிக்கிறானாம், திருதராஷ்டிரனையும் தெரிவிச்சான், அப்புறம் அர்ஜுனனு கொண்டு தனியாக அமைக்கிறார் யுத்தத்துல பகவத்கீதையில 11 அத்தியாயத்துல, இந்த மாதிரிலாம் காமிக்கிறார். இதெல்லாம் இருக்கு. ஆனா அவன் உண்டுதான் அனுபவிச்சான், அவருடைய அனுகிரகம் அது. நேத்திய பார்த்தோம் திவ்யம் ததாமி சக்ஷுஸ்தே, அதனால அந்த மாதிரிலாம் திருமணம் பண்ணிருக்கான். இதெல்லாம் ஆச்சரியகரமானதுன்னு சொல்றிருக்கு. அதுலதான் மாயாசக்தம் இருக்கு. இதான் என்ன அப்படி அப்படின்னாக்க ஆச்சரியமான மாயைதான் சொல்லப்படுறது எல்லா இடத்துலயும். ஆச்சரியகரமான அர்த்தத்துல தான் மாயாசித்தமானது சொல்லப்படுது. இது அந்த இது வரும், இந்த பெரியார் வளத்திலுள்ள வரும், ஆயர் வண்ணமாட சூழல் வரும். ஆயர் புத்திரணல்லன் அருந்தெய்வம் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே அப்படின்னு வரும். ஆயர் புத்திரணல்லன், இவன் ஆயர் குடத்துல பிறந்தவனே கிடையாது. இவன் அருந்தெய்வம் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே, இவன் மாயன் அப்படின்னா என்ன? குழந்தை ஒரு உத உதைக்கிறது, உதைச்ச உடனே என்ன எடுத்தது? கண்டுகளாய் இருந்தாய் கழல் போற்றி அப்படின்றோம், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படிங்கிறோம். எத்தனை என்ன? அதனால பெருமாள் சின்ன குழந்தையா இருக்கிறதே ஆரம்பிச்சு அத்தனை சேட்டைகளும் ஆச்சரியமான சேட்டைகள், ஆச்சரியகரமான சேட்டைகளை என் பெருமான் பண்ணினதுனால இது ரொம்ப வசந்த மாயா. அதுதான் சொல்றது, இது அதுக்கு விரோதமாயிருமே சொல்றது. அதனால கூடதான் இந்திரஜாலத்துல மாயாசத்தம் சொல்றது கூட ஒரு உபச்சாரமாக சொல்லப்படுறது. அதனால ஸ்ருதியில சொல்லப்பட்ட மாயையோகம், சூத்திரத்துல சொல்லப்பட்ட மாயையோகம், அது மாதிரி புராணங்கள் சொல்லப்பட்ட மாயையோகம், லோகத்துல சொல்லப்படுற மாயையோகம், எல்லா மாயாசித்தங்களுமே உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆச்சரியத்தும் ஆச்சரியமானது அர்த்தம். அது ஆச்சரியமானது பார்க்க பார்க்க ஆச்சரியப்படுற இப்பேற்பட்ட இவனுடைய சேஷ்டைகள் தான் இருக்கு. இவனுடைய சிருஷ்டி எவ்வளவு ஆச்சரியம், இவனுடைய பேச்சு எவ்வளவு ஆச்சரியம், இவனுடைய ரூபம் எவ்வளவு ஆச்சரியம். நாராயணியன் ஒரு இது எனக்கு சொன்னாலும் இல்லை, ஏன்னா ஆச்சரியமா சொல்ல தெரியுமா சொல்றது. சௌந்தரியோத்தரோபிசுந்தரதரம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ அழகா சொல்றார். அவர் அவர் பக்கா அத்வைதி. அவர் அவரே சொல்றார், நான் அத்வைதி தான், எனக்கு அத்வை குணங்கள் தான், நான் குறையாது சித்தாந்தத்தை. ஆனா இந்த கிருஷ்ணன் இருக்கானே, இவனுடைய ரூபம் சுரூபம், இவனுடைய குணகணங்கள், இவனுடைய லாவண்யம் எல்லாத்தையும் நான் எழுத்துறதே. நான் அத்வைதியா இருந்தாலும் ஞான மார்க்கத்துல போக வேண்டிய பரமபுத்தனே, ஏன்னா அவ்வளவு நன்னா இருக்கே பெருமானுடைய அழகு. லீலாசுகர், நாங்கெல்லாம் பஞ்சாட்சரி, பஞ்சாட்சரத்தை தான் நாங்க தபிக்கணும், நாங்கெல்லாம் செய்வாள் தான். ஆனாலும் கூட இந்த கிருஷ்ணனுடைய மயில் பீடியும் அவனுடைய புல்லாங்குழலும் அவனுடைய வனமாலையும் என்னை எழுத்துறதே என்ன ஆச்சரியம். அது அங்க சொல்றாரு, அவர் மூணு லோகத்திலையும், மூணு லோகமே பெருசு, அதுல எது எது பெருசா இருக்குமோ அதை காட்டிலும் பெரியவன் நீ. சூழ்ந்தவனில் பெரிய சுரஞான இன்பமேகலாம் சொல்றமே, அப்படிப்பட்ட பெரியவன் அவன் உலகினில் தோற்றமாயன் என்று சொல்ல பெரியா எப்படின்னு வரும் பாருங்கோ, ஏற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு ஏற்றக்கணங்கள சொல்ற பெரியாய். நம்ம மாயனை மன்னன் மாயனை இருக்கு பாருங்கோ, அதுக்கு அரை மணி நேரம் இப்ப நேரத்தும் நமக்கு வாட்டி ஒன்னா நினைச்சு பெருமைக்கல்ல. பெருமானுடைய மாயோட ஆச்சரியமா இருக்கு, அந்த மாதிரி மாயை. இது இந்த ஸ்லோகம் ஆரம்பிச்ச போயிடும், மூணு லோகத்திலையும் எது மாயையா இருக்கோ அதை காட்டிலும் சொந்த மாயை இது. அதாவது பெருசா எது இருக்கோ அதை காட்டிலும் தெரியவன் இவன். லோகத்துல எது எது காந்தி காந்தியோட குளிர்ந்ததா இருக்கோ அதை காட்டிலும் காந்தியை உடையவன் இவன். அதே மாதிரி எது எது மதுரமா இருக்கோ அதை காட்டிலும் மதுரமானவன், எது எது சுந்தரமா இருக்கோ அதை காட்டிலும் சுந்தரதனன் இவன். கடைசியில ஆச்சரியத்தெல்லாம் காட்டிலும் ஆச்சரியமா இருக்கானே. இப்படிப்பட்டவனுடைய சுரூபம் ரூபம் குணங்கள் இதெல்லாம் யாரதான் மயக்காது? புஷ்ணாதி விஷ்ணு விபோ அழகா சொல்ற நாராயணித்திர நாராயண பட்டர் அற்புதமான ஸ்லோகம் அது. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய சேஷ்டைகளை சொல்றது இதெல்லாம். அந்த சேஷ்டைகளை ஆச்சரியகரமான சேட்டைகளை தான் மாயாசத்தம் சொல்றது. அதுதான் சூத்திரக்காரர் மாயா மாத்திரத்தன் சாட்ச. அதை போய் விபரீதமான அர்த்தமாக சொல்லக்கூடாது, பொய் என்று சொல்லவே கூடாது. அதனால எப்படி நீ சொன்னாலும் சரி இந்த இடத்துல நித்தியாவசனம் சொல்லக்கூடாது, பொய்யானதை இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லவே முடியாதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க, மாயா மாத்ரோக்தி லாபாத் ஸ்ருதி முக சுகதாஹ விஸ்வமித்யாத்மாஹு சாஸ்திரம்பே ததேவி கதிதமிக ததோ அசங்கதத்வாதிதுஸ்தம் மாயா சப்தோன மித்யாவச்சன உபசரது அந்ததஸ்கிம் ததஸ்யாத் சத்யஸ்ராதோ பிரயோகாத் உச்சித நியமனே சோயம் ஆச்சரியதார்த்தம். மாயா மாத்திரத்தி லாபாத், அங்க மாயா மாத்திரந்து காரசியனன் இருக்கு, அதுல மாயா மாத்திரம்னு ஒரு சப்தத்தை எடுத்துட்டா, அந்த மாயா மாத்திரம்ன்ற உத்தியை வச்சுட்டு லாபாத் அதை அடைஞ்சதுனால ஸ்ருதிமுக சுகதாக வேதத்தை வாயில வச்சுட்டு பௌத்தனுடைய சித்தாந்தத்தை தசுர வாயுவா. அப்படிப்பட்ட அத்வைதிகள் விஸ்வநித்யாத்மாகும், விஸ்வத்தினுடைய பொய்யான தன்மையே அவெல்லாம் சொல்லுவா. அதாவது பிரச்சன்ன பௌத்தால், பிரச்சன்ன பௌத்தால் இப்ப சொல்றான். அதனால ஆனால் அது வந்து விபரீதம். ஏன் விபரீதம்? சாஸ்திர ஆரம்பே தது ஏபிஹி, இந்த விஸ்வநித்யாத்மானது சாஸ்திர ஆரம்பே விஞ்ஞாசாதிகளிடத்திலேயே அத்தியாச பாஷ்யத்திலேயே அவன் சொல்லிட்டா. ஏபிஹி அத்வைதிகளால கதிதம், இந்த விஸ்வநித்யாத்மா அங்கேயே அவன் சொல்லி முடிச்சிருக்கா. அங்க சொன்னதை இங்க திருப்பி சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன? இகே சொல்றது, இகே ததக அந்த காரணத்தினால இங்க அது மாதிரி நீ சொன்னையானாக்கா அசங்க தத்துவாதி துஸ்தம், அசங்க தத்துவம் பொருத்தமின்மை. என்ன பொருத்தமின்மை? இங்க ஜாகரணம் சொப்னம் சுஷுப்தி அதுக்கப்புறம் மூர்ச்சை இந்த மாதிரி அவஸ்தைகள்ல இவனுடைய தோஷம் அவனுடைய குணம் இதெல்லாம் சொல்ல வந்த பிரகரணம், அந்த பிரகரணத்துல போய் அவன் சொல்றதுன்றது அசங்கதம், சம்பந்தம் இல்லாதது. ஆதிசத்தம் இருக்கு, விரோதம் இருக்கு, புனருக்தி இருக்கு. ஏற்கனவே சொன்னது திருப்பி சொல்றது புனருக்தி, விரோதம் இருக்கு. என்ன விரோதம்? அந்த சப்தத்துக்கு அது அர்த்தமே இல்லையே, இல்லாத ஒன்று நீ சொல்றியாது, அதுவே விரோதம். இப்படின்னுட்டு பொய்யின்னு ஒத்துண்டா கூட தொடர்ந்து சொல்லிட்ட. அதுக்கப்புறம் அடுத்த பாகம், மாயா சப்தகா நித்யாவசனம், மாயா சப்தமே நித்தியம் உனக்கு யாரு சொன்னா? நீ பாட்டு கல்விச்சு தானே நாங்க ஒத்துக்கணுமா? அது கிடையாது. மாயா சப்தமே பொய்யை சொல்லும் அப்படின்னு நீ சொல்றதே தவறு. நித்யாவசனம் ஏன் அப்படின்னு, எங்க எங்க மாயா சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கோ அங்க எல்லா இடத்துலையுமே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் சொல்லப்பட்டிருக்கு, ஆச்சரியகரமான திருட்டுதன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நிறைய வாக்கியங்கள் பார்த்தோம். அதனால இந்திரஜாலத்திலாம் இருக்குது மாயான்னுட்டு மேஜிக் எல்லாம் நினைச்ச அது மாயா ஏமாத்தனா அப்படின்னு, அது கூட உபச்சாரம் தான். உபச்சாரத்தை கவனமா சொல்றது அது, அப்படி உபச்சாரம் சொன்னாலும் எனக்கு தோஷம் இல்லை. ஏன்னா கவனமா அவன் சொல்லிட்டு போறான். உண்மையான அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு, சத்திய அஸ்திராதம், உண்மையான அஸ்திரங்கள், உண்மையான அஸ்திரம், உண்மையான சேட்டிதங்கள் எல்லாம் சுவாமி வந்து அதிகார சங்கரத்துல ஸ்லோகம் பண்ற ஆச்சரியமான அர்த்தம் பண்றது. நிறைய பெருமாளுடைய மாயைகள் எல்லாம் உம்மரண சொல்லியிருக்காரு, உம்மரண சொல்லியிருக்காரு, அற்புதமான விஷயங்கள் அது. அதெல்லாம் சொன்னோம்னாக்க ரொம்ப நிறைய ஆயிடும். அதனாலதான் எதுவும் சொல்லல, நிறைய சொல்லிருக்க, அது உங்களுக்கு இங்கேயே நிறைய சொல்லணும். இப்போ அதாவது இங்கே இவா எடுத்த வாக்கியங்களே அரியன் சொன்னதோ தேசிகம் சாய்க்கிறது, குமார தேசிகன் அம்மா உத்தம சுவாமி எல்லாம் வாக்கியங்கள் விஞ்ஞாபிச்சேன். ஆனா தேசிகன் சொல்ற வாக்கியங்கள்லாம் அற்புதமான ஸ்லோகம் எல்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி சத்திய அஸ்திராதோ பிரயோகாது, உண்மையா இருக்கக்கூடிய அஸ்த பிரயோகம் அதனெல்லாம் பிரயோகம் இருக்கு. இந்த மாயா சித்தமானது பிரயோகம் இருக்கு. அதனால உச்சித்த நியமனே எது சரியா இருக்கோ அதிலேயே நியமனம் பண்ணி அர்த்தத்தை சொல்லணும், அர்த்தத்தை சொல்லணும். அப்படி சொன்னாக்க என்ன அர்த்தம்? சுவயம். இந்த மாயா சப்தமானது ஆச்சரியதார்த்தம், ஆச்சரியத்தை சொல்றது, ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு அர்த்தத்தான் சொல்லணும். ஆச்சரியம் என்ன அர்த்தம்? விஸ்மயாவகம், நம்ப முடியாது நம்மளால, இப்படியா என்ன அழகு. ஏன்னா இந்த பெரியார் வளர்த்து ஒரு வரும் என்ன பண்ணா அது நமுச்சின்னு ஒத்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய பிள்ளை. இது இந்த புஷ்பாதாரவானுக்கு வரன் என்ன வரன் வரம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா இந்த இரண்டு துஷ்டன் பிரஷ்வாதன் நல்லவன், அவன் புள்ள துஷ்டன், அவனுடைய அவனுடைய புள்ள நல்லவன். ஏன்னா பிரஷ்வாதனுடைய பேரன் தான் பலி சக்கரவர்த்தி. அதனால கொஞ்சம் அகங்காரம் வந்து அதை போக்கடிக்கணும். அதுக்கோதரம் பெருமாள் வாமனா வந்தார், மூணு அடி கேட்டார், ரெண்டு அடி எடுத்துட்டார், மூணாவது அடி கூட வந்தார், உடனே தலைய காமிச்ச அழிச்சுட்டார். அப்படிங்கிறார் முதல் ரெண்டு அடி அடிக்கிறது திருக்கிரமத்தை அழைச்சிட்டார். அப்போ பெரியார பாதமும் என் இது மாயம் என்னப்பன் அறிந்தன முன்னமே இருந்தவாற அல, அதாவது என்னிடு மாயம் என்ன மாயமா இருக்கிறது, கேட்டது துணுண்டு குள்ளம் வாமனன் மூணு அடி வந்துட்டோ மூணு அடி கேட்டுட்டோ எடுத்துக்கோன்னு உடனே பிரம்மாண்டமான திரைக்கிறோம் சார். திருமாவளுடைய திருவடி சத்துரோக பரியந்தம் போச்சான், அம்பாள் மூடகம் தோங்கி உலகம் வந்த உம்பர்கோமானி அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி உள்ள போறது அது, அந்த சத்துரோகத்துல உடச்சுட்டு போச்சு திருவடி அது சொல்றது. அந்த மாதிரி போகக்கூடியது திரைக்கிறோம் சாரம். அவன் கேட்கிறான் நமச்சி அதாவது பலிச்சக்கருடைய பிள்ளை என்னது மாயம் என்னது ஆச்சரியம் இது வந்து என்னப்பன் அறிந்தான் நீ கேட்டது ஒரு மாதிரி கேட்டுட்டோ ஆச்சரியமா இவ்வளவு பெரிய ரூபாய் அடிச்சுட்டு நீ அழைக்கிற நியாயமா, இது பொய்யாது பெருமாளுடைய அவதாரம் போய் பொய்யானா இல்லையே. அதனால ஆச்சரியமான அர்த்தத்தையும் சொல்லப்படுறது. ஆகையினால இந்த இடத்துல மாயா மாத்திரம் சூத்திரகாரன் சொல்லிட்டார். அது எதை சொன்ன பெருமாள் சொப்ன பதார்த்தங்களை ஆச்சரியமா சிருஷ்டி பண்றான், கர்மானுகுணமா சிருஷ்டி பண்றான். அவன தன்னுடைய கர்மபலனுக்கு அனுகுணமாக தான் மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி எம்பெருமான் சிருஷ்டி பண்றான். அழகா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்றதுக்கோசரம் இந்த மாயா சத்தத்தை சூத்திரகாரன் பிரயோகம் பண்ண, அதமையிலே நீங்க தவறாக சொல்லக்கூடாது. ஆகையினால இந்த சொப்ன பதார்த்தங்கள் அனைத்துமே உண்மையானவைகள், இது பொய்யின்னு சொல்றதுக்கு இந்த அறிகளும் அளவே இல்லை. அதனாலே அசங்கதம் சொல்லிட்டோம். ஆக சொப்ன பதார்த்தங்கள் யாரால் சிருஷ்டிக்கப்படுகின்றன அப்படின்னு எம்பெருமானாலேயே சிருஷ்டிக்கப்படுகின்றன, இவனுடைய கர்மானுகுணமாக சிருஷ்டிக்கப்படுகின்றன. கர்மானுகுணமாக இருக்கிறதுனால நமக்கு தான் தோஷம் இருக்கு. அவனும் ஆனந்தமா சிருஷ்டிக்கிறான், அவன் அவன் மகிழ்ச்சின் இருக்கான். ஏழு சுத்தேழு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோன் எம்மிமானான் பாக்கியம் எல்லாம் நேற்று உதாரிச்சோம். அதனால எப்பொழுதும் யோகனேந்திரவன் என்றிருக்கிறவன் முயற்சிண்டு நம்மளை அனுகிரகிக்கிறான். அந்த மாதிரி ஆச்சரியகரமான சொப்ன பதார்த்தங்கள்னா சிருஷ்டிச்சும் நம்ம நம்மளை காப்பாற்றுறான், நமக்கு சுடுதகவன்களை கொடுக்கிறான் அல்லது அவதகவன்களை கொடுக்கிறான். காரணம் நம்மளுடைய புண்ணியவாதத்துக்கு அனுகுணமாக. அதனால எம்பெருமானே இந்த சுவாத்ம பதார்த்த சிருஷ்டிக்கர்த்தா அப்படின்னு இந்த அதிகாரத்தினுடைய நேர்ந்த பலன் தேர்ந்த பலன் மாயாத்திலாபாத்மாயாசத்தோனமிச்சன உபசரத்து அந்தியாதோ பிரயோகாத் நிஷதநியமனே சோயமாச்சரியதார்த்தான கவிதார்த்திகாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.